രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാരതമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതപദാം പുരേഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്തരിതരാണി തൃണായമേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രേകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ. മാതാപിതായവതയസ്തനയാവിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുളപതേരുകുളാഭിരാമം ശ്രീമത്തരംഗ്രീകുളം പ്രണമാമി മൂർധന ഭൂതം സരസ്തമഹദാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രീരേണു പരകാല യതീന്ദ്രമിശാൻ ശ്രീമത്പരാങ്കുശമണിം പ്രണതോസ്മി നിത്യം. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർ കെ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. യോന്തപ്രവിശ്യമോവാചമിമാം പ്രസൂക്താം സഞ്ജീവയത്യഖിലശക്തിധരസ്വതാം അന്യാസഹസ്രചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധവിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാമണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമാഹം പ്രപദ്യേ. ശ്രീമന്നൂതനഗണാദിത്രാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണാദിത്രാസംപ്രാപ്തരിയാശ്രയം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷേന്ദ്രസ്വാലക്ഷ്യാത്മയോഗാക്ഷിതം ശ്രീമന്നൂതനവാഗതീശമണം ഭക്തിയാശ്രയാമോകുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രയാസ്യപരദേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മിഹരവദനദിവ്യപാദുകാസേവകശ്യമവിനമവാഗീശബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്ര പരകാലയതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ. സഭായ നമഃ. ഇന്നിക്ക് 11th പാസുരം கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். அடுத்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த பாசுரத்தில் தன் கடமையை செய்யக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அடுத்த பாசுரம் கடமையை செய்யாதத கணைத்தலன் கற்றதமை கன்று கீரங்கின்ற பாசுரத்தில் கடமையை செய்யாதத சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலும் ஒரு அற்புதமான ஒரு தோழியானவள் எழுப்பப்படுறாள். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சதுநகலத்தியம் யாபலால் கிருத்திய புங்க கோதாதஸ் நமைதமிதம் பூயேவாஸ்து பூயாம் அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணிதரு பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த தொடர்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர் கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். அழகான பாசுரம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று செரு செய்யும் அயற்பாடியில கண்ணு குட்டிகள் இல்லாத கறவ பசுக்களே இல்லையாம். அழகா சொல்றா நாராயணியத்தில் வர்றது. அம்பரீஷன் துவாதிசி அன்னைக்கு கோதானம் பண்றான். எப்படிப்பட்ட பசுக்கள்? பசு சஷ்டி கோட்டி அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி 60 கோடி பசுக்களை தானம் பண்றான். ஒரு யாக விசேஷம் ஒன்று இருக்கு. வைஷ்ணவாத்மகமான ஒரு யாகத்தில் வாமனமூர்த்தியை தியானம் பண்ணி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். இதை முதல்ல கூட சொல்லியிருக்க அடியன். அதில் யாகத்தில் அன்வயிக்கக்கூடிய ரித்விக்குகளுக்கு தட்சிணை கொடுக்கணும். என்ன தட்சிணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்றது குள்ளமான பசுக்களை தானம் கொடுக்கணும். ஏன்னா பெருமாள் குள்ளனா வந்து பாமனமூர்த்தியை அவதரிச்சா இல்லையா, ஆகையினால 1000 பசுக்களை அத்வரில் கொடு அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த காலத்திலாம் பார்த்தால் யஜ்யம் பண்ணக்கூடிய அத்வரியுகளுக்கு ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் 1000 பசுக்களை தட்சிணையா கொடுத்தா, அத்வரியுகளும் அந்த காலத்திலாம் பசுக்கள் எல்லாத்தையும் ரட்சிச்சுண்டு அக்னிஹோத்திரத்தை விடாம பண்ணிட்டு இருந்தா. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அன்னதானத்துக்கு பாத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பசின்னு வந்தாலும் நாம அன்னம் இடறோம். ஆனால் அப்படி இல்லை, கோதானம்னு வந்துட்டா பாத்திரம் அறிந்துதான் பண்ணணும். விசேஷமா ஹோமம் பண்ணக்கூடிய உத்தமமான அதிகாரிகளுக்கு மட்டும்தான் நம்மளால கோதானம் பண்ண முடியுமோ தவிர யாருக்கு வேணாலும் கோதானம் பண்ணிட முடியாது. அதுவும் கோதானம் பண்ணால் என்ன விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, அந்த மாட்டினுடைய உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அதுல ஒரு ரோமத்துக்கு வீதம் 1000 வருடங்கள் நாம வந்து சொர்க்கலோகத்துல க்ஷேமமா இருப்போம். அதுவும் பசுக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றது, கன்றுகளோடு இருக்கணும்னு சொல்றது. தானம் கொடுக்கறது வெறும் பசுவை கொடுக்கூடாது, கன்றுகளோடு இருக்கக்கூடிய பசுக்களை தான் தானம் கொடுக்கணும்னு சொல்றது. சுவாமி தேசிகன் இங்க ஒரு அழகான ஸ்லோகம் சொல்ற, ஒரு ஆகார நியமத்தில் ஒரு வார்த்தை சொல்றார், கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களுடைய பாலை நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னா அது சாப்பிட்டா அவ்வளவு பாபம் சொல்றார். ஒரு குழம்பு இருகன்றி ஒட்டகப்பால், உப்புடன் பால், மோருடன் பால், மாதர்த்தம் பால், கருவுடையவற்றின் பால், கன்றிலா பால் அப்படின்னு சொல்றார். இப்படி கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களுடைய பாலை நம்ம சாப்பிடவே கூடாது. இங்கே கறவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. கறவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும், அதே போல வயத்துக்குள்ள கண்ணுக்குட்டி இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அப்படி வயத்துக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், வெளியில ஒரு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும். ஆகையினால இது கற்று கறவை அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த ஒரு சமயத்திலையும் எந்த ஒரு பசுவும் கறக்காமலே இருந்ததே இல்லையா ஆயர்பாடியில, அப்படி ஒரு வளம் ஆயர்பாடிக்கு. அதனால்தான் நாச்சியார் பாசுரத்தை போடு ஆரம்பிக்கும் பொழுதே கற்று கறவை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த கற்று கறவைன்றத கற்று கறவை அப்படியும் பிரிக்கலாம், கன்று கறவை அப்படியும் பிரிக்கலாம். கற்று கறவை கணங்கள் அப்படின்னா ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகள், ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகளோடு கூடிய பசு கூட்டங்கள், அதையெல்லாம் கறக்கிறதே ஒரு பெரிய பலம். ஏன்னா பசுவுடைய பால் கறக்கிறது சாமானிய விஷயம் இல்லை. எல்லாராலையெல்லாம் பசு கிட்ட போய் பால் கறந்துட முடியாது. நம்ம ஆத்துலயே கூட பார்க்கலாம், அதை தினமும் வரவன் வரலன்னா அவ்வளவு சீக்கிரம் அது பாலை விடாது. அவன் வந்தாதான் கறக்க முடியும். பசுவுடைய பாலை கறக்கிறதுன்றது சாமானிய காரியம் கிடையாது. புதுசா ஒருத்த வந்து பால் எடுத்துன்னு பால் கறக்கிறேன்ட்டு போனான்னா எட்டி உதைக்கும். நல்லா பழகணும் இருந்தாதான் பாலையே விடும். எப்படின்னா இத்தனை பசுமாடுகளுக்கும் பால் கறந்து கறந்து கறந்து அவளுக்கு பலம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கான். சாஸ்திரத்திலே சொல்றது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சூரிய நமஸ்காரங்கள்லாம் பண்ணால் நம்ம கார்த்தால இருந்து தினமும் வாக்கிங்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போறோம், நமக்கு வந்து எல்லா விதமான சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆகும். நித்தியம் கோவிலுக்கு போனாலே போறோம், சரீரத்துக்குன்னு தனியா எதுவும் சரீரத்தை போஷிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. தனியா இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் சரீரத்தில் வியாதிகள்லாம் ஏற்படுறது. சரி, அவளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பண்ணால் அவள் சுகமா இருப்பா. இப்ப ஆயர்பாடிகள் இருக்கிறவளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா பால் கறக்கிறது. அவளுடைய கடமை அது. பால் கறக்கிறதுனாலேயே அத்தனை ஒரு பலம் அவளுக்கு இருக்கு. சுதர்மத்தை யார் ஒருத்தன் விடுறானோ அவனுக்கு பலம் இருக்காது இல்லையா. கீதையில சொல்றதுக்கு, சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படின்னு. சுதர்மத்துல பிராணன் போனாலும் போகலாம், இத்தர தர்மத்தை அனுஷ்டிக்காத அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராணன் போனாலும் சுவதர்மத்தை ரட்சிக்கணும்னு அர்த்தம். இத்தர தர்மத்துல நம்முடைய புத்தியானது போகக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும், சுதர்மமும் கெட்டு போகும், இத்தர தர்மமும் கெட்டு போகும். அதனால இந்த மாதிரி இத்தர தர்மத்தில் பிரவேசிக்கூடாது, ஸ்வதர்மத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் போகணும்னு சாதிக்கிறார். இதே அதர்வண வேதத்தில் தத்ரூபமா காட்டுறான்னு சொல்லிட்டு பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. அணவஹ தட்டவஹ ததந்தர்பூதஹ பரம அணவஹ பாம்யந்தி தத்ரைவ நான்யத் பஷ்யதி அன்யத் பஷ்யதி நேதராகச்சதி அப்படின்னு இருக்கு வாக்கியம். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிக்கணும்னு சொல்றா பெரியவாள். பின்னாடி காலத்துல அணு யுகம் வரப்போறதுன்றத, அணுவால உலகமே அழிய போறதுன்றத மனுஷனுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்றத அத்தர்வண வேதம் ஸ்பஷ்டமாவே சொல்றது. அணு பரமாணு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த அணுதான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். இது எப்பயோ பரமாணு துவணுக்கம் திரணுக்கம் அதுதான் இந்த மாதிரி சத்துருவனுக்கும் இப்படிலாம் வந்து எப்பயோ நையாய்கால் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டா கௌதம மகரிஷியும் கனாத மகரிஷியும். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் எழுதி வச்ச சாஸ்திரங்கள் இதெல்லாம். அது என்ன பண்றது, அணுக்கள் பரமாணுக்கள் உள்ள சுத்தி சுத்தி சுத்தி வருது. இப்பதான் சொல்றாளே எல்லாரும் ஆர்பிட்னு ஒன்று சொல்றாளே, ஒன்னு ஒரு பக்கம் போகும் இன்னொன்னு இன்னொரு பக்கம் போகும். இப்படி எல்லாம் போய் கடைசியில் என்ன ஆகும், வெடிச்சா நாசமா போயிடும் ஜகத்து. தத் தர்மோ எத் தர்ம தத் அனவகா பாம்யந்தி அப்படின்னு வேற சொல்லிட்டு இல்லையா. தர்மமும் அப்படிதான், ஒவ்வொருத்தருக்கும் அவ்வாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை அவ்வா பண்ணலன்னா அதையே சுத்தின் இருக்கணும். எப்படி அணுக்கள் சுத்தின் இருக்கோ அது மாதிரி அதையே நாம தர்மத்தையே சுத்தின் இருக்கணும். அது தர்மத்தை விட்டுட்டு மற்றொரு காரியங்கள்ல பிரவேசிச்சால் கண்டிப்பா அணு மற்றொரு அணுக்களோட இடிச்சினால் என்ன அசம்பாவிதம் நேருமோ அது மாதிரி தர்மத்தை கறக்காமல் இருந்தால், தர்மத்தை வந்து நடத்தாமல் இருந்தால் கண்டிப்பா வந்து அவளுக்கு அழிவுதான் நிச்சயம் அப்படின்னா. திரள் அழிய விரோதிகளை அடியோடு கொள்றதுல இவாளுக்கு நோக்கமே கிடையாது. அவளுடைய திறன் பலம் கர்வம் இவைகளை அழிப்பதில்தான் இவாளுக்கு நோக்கமே இருக்கு. அதனால்தான் நாச்சியார் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும்னு சொன்னான். விரோதிகள் இவா கிட்ட வர வரைக்கும் இவா காத்துட்டு இருக்க மாட்டாளாம். அவ இருக்கிற இடம் போய் போர் புரியவாளாம். இதுல பெண்கள் குழந்தைகள் முதிர்ந்தவர்கள் அதாவது வயசானவர்கள் இவாளுக்கெல்லாம் என்ன ஆபத்து நேருமோன்னு இங்கே போர் புரியாமல் அவ இருக்கிற இடத்துக்கு போய் போர் புரியவாளாம் இல்லையா. அதுவும் சத்ருக்களை கண்ட மாத்திரத்துல அவள இடத்துக்கே போய் சம்ஹாரம் பண்றதுல இவாளுக்கு சாத்துரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றான். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே, கோபாலர்களுடைய பொற்கொடின்னு சொல்றா உள்ள தூங்கின்ற பார்த்து இல்லையா. அவளுடைய குலத்துக்கு இவ வந்து கல்பலத்திகை போல இருக்கக்கூடியவள். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார் இல்லையா. அதபோல இவோ இந்த குலத்துக்கே ஒரு கல்பவல்லி. பிரிவா எடுக்கிற வியாக்கியானத்துல ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னா விஸ்வாமித்ர மகரிஷியை பார்த்து ஜனக மகாராஜா சொல்றான், என் பொண்ணு யஜ்ஞ பூமியில பிறந்தால் சீத பரமசமர்த்தராயும் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரராயும் சுந்தரமூர்த்தியா இருக்கக்கூடிய ராமனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஜனக வம்சத்துல பிறந்தவர்களுடைய கீர்த்திய யசஸ மேலும் மேலும் வளர செய்கிறாள் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் எடுத்திருக்கா வியாக்கியானத்துல. ஏன் அப்படின்னா, சீதா பிராட்டிய போல இவள் உள்ள தூங்கின்றிருக்கிறவள் குணங்களை கொண்டவர்கள் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்தை இங்க உதாகரிச்சா. கோவலர் தம் பொற்கொடி அப்படின்னு சொன்னான், புற்றர வல்குள் புனமையிலே போதராய், உள்ள படுத்துருக்கிறவருடைய சௌந்தரியத்தை நாச்சியார் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். உள்ள படுத்துருக்கவர் எப்படி இருக்கா அப்படின்னா, அழகா மயில் போல திருமேனி படைத்தவளா இருக்கா, சர்ப்பம் புத்துக்குள்ள நுழையும் இல்லையா, அப்ப தான் எடைய குறுக்கிண்டு நுழையும் பார்த்துக்கலாம் நம்ம, அதுபோல இவளும் இடையழகு மிக்கவள் அப்படின்னு சொல்றா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வந்தன் பேர்பாட, இவளுடைய முற்றத்திற்கு போய் வாசல்ல, அதாவது வாசல்ல நிக்கிற முற்றத்துக்கே போயிட்டா, முற்றத்துக்கு போய் முகில்வண்ணன் பேர்பாடன், காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே அப்படின்னு திருவாய்மொழியில சாய்ச்சார். மேகசியாமம் அப்படின்றார் வால்மீகி பகவான். கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் அப்படின்னு மூன்றாம் திருவந்தாயில ஆழ்வார் சாதிக்கிறார். அதுவும் உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவெல்லாம் வந்து நிக்கிறோம், மேகம் போன்ற நிறம் படைத்த பகவானுடைய பெருமையை பேசுறோம், நீ இப்படி படுத்துருக்கலாமா அப்படின்னு கேக்கிறா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, பண்டாட்டி அப்படின்னு ஒரு சப்தம் இங்க பிரயோகிச்சிருக்கா. பண்டாட்டி அப்படின்னா விதேய ஆத்மான்னு அர்த்தம். என்ன அர்த்தம், பர்த்தாவுக்கு அனுகூலவத்தியா இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். யாருக்கு மனைவி விதேய ஆத்மான்னு சொல்றான்னா, எவன் ஒருத்தன் அடிச்சு சித்திரவதை குடும்பப்படுத்துறானோ அவனுக்கு கிடையாது விதேய ஆத்மா. சாஸ்திரம் மனைவியை எவன் வந்து அடிச்சு குடும்பப்படுத்துறானோ அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா. மனுஸ்மிருதி சொல்றதா, அடுத்த ஜென்மால தட்டு தடுமாறி தட்டு மாறி கிடக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் அவள் நாம பர்த்தா அவள் மனைவியா இருக்கா, நாம அவளை துன்புறுத்தணும்னா அடுத்த ஜென்மத்தில் அவள் பர்த்தாவாகவும் நாம பத்னியாகவும் பிறப்போம். அப்படி பிறந்து இப்போ அனுபவிக்கிற துன்பத்தை காட்டிலும் அவள் நம்மளுக்கு 10 மடங்கு ஜாஸ்தியா தருவா அப்படின்னு சொல்றது. ஆகையினால பர்த்தாவுக்கு அனுகூலமா இருக்கணும், இப்படி அனுகூலமா இல்லை அந்யோன்ய தம்பதியா இருக்கணும்னு சொல்றா இல்லையா. இந்த மாதிரி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாமானிய அர்த்தம். இதுல சாபரேசார்த்தம் பார்த்தால் வசந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆச்சாரிய காலக்ஷேப கோஷ்டி, ஆச்சாரியனுடைய பெருமைகள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். கற்று அப்படின்னால் தினவடங்க கற்று அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். அகங்காரம் இல்லாமல் நம்ம நல்லா கத்துக்கணும், சந்தேகமே இல்லாமல் பூர்ணமா கத்துக்கணும். அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே சொல்லக்கூடாது. யாரா சந்தேகம் கேட்டால்னா நம்ம கிட்ட வந்து அந்த இடத்துல தான் எனக்கும் சந்தேகமா இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நம்ம வாத்தியாரே கிடையாது. அப்போ நாமும் சந்தேகம் கேட்கிறா போல நம்ம ஆச்சாரியிடத்துல நல்லா சந்தேகம் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் விஷயத்த. ஜோதிஷ் சாஸ்திரம் வாசின்னு சொல்றது, ஆனா ஜோதி சாஸ்திரத்தை சொல்லாத வெளியில சொல்லாதேன்னு சொல்றது சாஸ்திரம். ஏன் அப்படின்னா, தப்பா சொல்லிட்டா அந்த தப்புகள்லாம் நாம எதெல்லாம் தப்பா சொன்னோமோ அதெல்லாம் வந்து நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஜோதி சாஸ்திரம் சாமானியம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கணும். ஏனோ தானோ கத்துக்கூடாது அப்படின்னு சொல்றது. கல்வி நமக்கு தெரியும், பொருள்னு இருக்கு, கல்வின்னு இருக்கு, இதெல்லாம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும், ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யா, வித்யார்த்தி சேத் தியஜேத் சுகம் அப்படின்னு சொல்றது. சுகமா இருக்கணும்னா நீ வித்தியை கத்துக்க ஆசை முடியாது. சனச கனச செய்வ வித்யா மர்த்தஞ்ச சாதையேத் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்லோகத்துல. ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் இந்த வித்தியையும் அர்த்தத்தையும் சம்பாதிக்கணும் நாம. ஒரு உபன்யாசத்துல ஒரு பெரியவர் சொல்றாராம், எல்லாத்தையும் விட்டுடணும், எதெல்லாம் விடணும்னு சொல்றாராம். அடுத்த நாள்ல இருந்து ஒன்னும் செய்யாம நம்மளால உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்னால், வித்தியை அனுஷ்டிக்கும் பொழுதும் பணத்தை சம்பாதிக்கும் பொழுதும் 120 வயசு வரைக்கும் நான் பூர்ணமா இருப்பேன் அப்படின்ற எண்ணத்துல அனுஷ்டிக்கணும் நாம. அடுத்த நாளே நான் போய் சேர போறேன், எனக்கு எதுக்கு வித்யா, எனக்கு எதுக்கு பணம்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா. இதெல்லாம் அனுஷ்டிக்கும் போது அதனால்தான் ஆச்சியார் இந்த இடத்துல கற்று கறவை அப்படின்னு போட்டா. குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடி, சுவாபதேசத்தில் பார்த்தால் குற்றம் இல்லாத சாஸ்வதமான தர்மங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய கோவலர்கள் அர்த்தம். கோவலர் அப்படின்னா இந்த இடத்துல சுவாபதேசத்தில் நல்ல வாக்கை படைத்தவர்கள் அர்த்தம். கோ அப்படின்னா நல்ல வாக்குன்னு அர்த்தம், கோவலர்னா நல்ல வாக்கை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அமங்கலமான வார்த்தைகளை எப்பவுமே அவ பேசவே மாட்டா ஆச்சாரியர்கள். நல்ல வார்த்தையை பேசக்கூடிய உத்தமமான குலத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு சிஷ்யனா இருக்கக்கூடியவாளும் நல்ல வார்த்தையை பேசக்கூடிய உத்தமமான குலத்தில் பிறந்தவாளாத்தான் இருக்கணும். ஏன்னா ஏனோ தானோன்னு அவள் பாடம் சொல்ல மாட்டா இல்லையா, ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண மாட்டா. சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரம் மதாபிவா அப்படின்லாம் சொல்லப்படினால அவள் பரீட்சை பண்ணித்தான் நமக்கு உபதேசமே பண்ணுவா. புற்றரவல்குள் புனமையிலே போதராய், சாமானிய அர்த்தத்தில் ஒரு இடையழகான சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பக்தியுடைய பெருமையை ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஞானம் பக்தி வைராக்கியம் இதில் பார்த்தால் பக்தி நடுவில் இருக்கு. பக்தி ஏற்பட்டாதான் ஞானம் சித்திக்கும். பக்தி ஞானத்துக்கும் சாதனம், அதே போல வைராக்கியத்துக்கும் சாதனம். பக்தி இருந்தா பெருமாளை நாம தெரிஞ்சுக்கணும், அப்படி பெருமாளை பற்றின விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனாலதான் பல புஸ்தகங்களை நாம வாசிச்சு ஞானத்தை விருத்தி பண்ணிக்க முடியும். ஞானம் வந்துட்டா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமான விஷயங்கள், அல்ப விஷயங்கள் தான் நாம பெருசா நினைச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு ஞானம் வந்த பிறகுதான் வைராக்கியம் ஏற்படும். அதனால என்ன தெரியறது, பக்தி இல்லைன்னா ஞானமும் வராது, பக்தி இல்லைன்னா வைராக்கியமும் வராது. வெறும் பாண்டித்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் பாண்டித்யம் வந்து நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அதனால நமக்கு பக்தி இருக்கணும். கேசித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி கார்ஸ்னேன நீகாரமிவ பாஸ்கராக அப்படின்னு பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் வர ஸ்லோகம் இது. ஒரு மகரிஷி காட்டு வழியே நடந்து போறாராம். அது ஒரு மூங்கில் காடு. மூங்கில் காட்டில் ஒரு வெய்ய காலத்தில் பார்த்தால் தெரியும், ஒன்னோட ஒன்று உரசையே தீ பிடிச்சிடும். அது தீ பிடிச்சி 6 மாதம் கழிச்சு பார்த்தால் பச்சை பசேல்னு இருக்கும். எப்படின்னு பார்த்தால் அதுக்கு சொல்றார், அவர் நினைச்சு பார்க்கிறாரா, முன்னாடி பச்சை பசையில் இருந்தது, அப்புறம் தீப்பிடிச்சு எல்லாம் கருகி போச்சு, மறுபடியும் பச்சை பசையில்னு வளர்ந்துருத்தே எப்படின்னு பார்க்கிறான். ஏன்னா அதுக்கு அதுல என்ன தெரியுது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய மரம் தான் எரிஞ்சு போச்சே தவிர மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அடி வேர் அப்படியே இருக்கு. அப்போ பூமிக்குள்ள இருக்கக்கூடிய வேரானது அப்படியே இருக்கிறபடினால மறுபடியும் அது துளிர் விட்டு பச்சை பசேல்னு இருக்கு. வேர் அழியாதபடினால மழை பெஞ்ச உடனே மறுபடியும் துளு முளைக்கிறது. அதுபோல அந்த ரிஷி நினைக்கிறாராம், பிராயசித்த கர்மா பண்ணா பாபம் பாபம் போகுமோ தவிர பாபம் பண்ண செய்ய தூண்டக்கூடிய ஒரு வாசனையானது போகாது, பாப வாசனை போகாது இல்லையா, இந்த பாபம் தான் போகும். அப்போ அது அடி வேர் மாதிரி அந்த வாசனை உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அந்த வாசனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியானது பிராயசித்த கர்மாக்கு கிடையாது. தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா, வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி அப்படின்றார். எத்தனையோ ஜென்மங்கள்ல நாம கெட்டது மட்டுமே பண்ணிருக்கோம், அப்பப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு நல்லது பிடிபடுமா அப்படின்னால் கெட்ட வாசனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. வாசுதேவ பராயணா, யார நினைச்சா போகும், வாசுதேவனை நினைச்சோம்னா நமக்கு ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்ற யாராலையும் போகவே போக முடியாது. வாசுதேவன் நினைச்சுட்டா நம்ம தப்பு காரியத்தை ஒரு பொழுதும் பண்ணவே மாட்டோம். அதனால பெருமாளிடத்துல பக்தி சித்திச்சதுன்னா தான் ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் சித்திக்கும். ஞான வைராக்கியத்தை ஒன்னா சொல்லி பக்திய தனியாத்தான் சொல்லியிருக்கா ஆச்சாரியர்கள் எல்லாருமே. புனமயிலே, மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த இடத்துல. மயில் மேகத்தை பார்த்து தோகை விரிக்கும், ஆச்சாரியர்களும் முகில்வண்ணனா இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சந்தோஷப்படுறா. தோகைகளுக்கு சரீரம் ஆதாரமா இருக்கு, மயூகை அப்படின்னு சொல்லிட்டு வேதம். மயில் தோகையை தாங்கறா போல பெருமாள் எல்லாத்தையும் தாங்கிண்டு நமக்கெல்லாம் ஆதாரபூத்தனா இருக்கான். ஆச்சாரியர்களுக்கு விகசிதமா இருக்கக்கூடிய இந்த ஞானம் எப்படி மயிலே மயிலேன்னா இறகு போடாதோ அது மாதிரி ஆச்சாரியாளிடத்தில் நாம பலமுறை அடிபணிந்து கேட்டால் மட்டும்தான் அவ நமக்கு உபதேசங்கள் பண்றதுக்கு தயாராவா. மயில் இருக்கிற இடத்துல சர்ப்பங்கள் வரவே வராது. அதுபோல ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல ஆசுர பிரகிருதிகளோ குடில பிரகிருதிகளோ இவெல்லாம் வரமாட்டா, நெருங்க முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தியன காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்யார்த்திகளும் ஆச்சாரியனுடைய பெருமையை பாடுற அளவுக்கு நாம ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாச்சு, நீங்க உபதேசம் பண்ண வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உபதேசம் பண்றதுக்கு வருவார். நின் முற்றம் புகுந்து முகில்வெண்ணன் பேர் பாட, அப்படி எல்லாரும் வந்தாச்சு நாங்கெல்லாம் காத்துன்னு இருக்கோம், தேவரீர் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் உபதேசம் பண்ணுவதாக இந்த பாசுரத்தினால சுவாபதேசம் சொல்லப்படுறது. இந்த பாசுரத்துல பூதத்தாழ்வார எழுப்புறார், அதுவும் பக்தியினுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த பாசுரத்துல பக்தியினுடைய பெருமையானது பேசப்படுறது. பக்தியினுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த பாசுரத்துல பூதத்தாழ்வார எழுப்புறதா அமைஞ்சிருக்கு. அன்பே தகலியாக அப்படின்னு சொன்ன பூதத்தாழ்வாருடைய பெருமை. பூதத்தாழ்வார் இங்க பக்கத்துல மகாபலிபுர கஷேத்திரத்துல சரசேன பெருமாளுடைய அந்த கஷேத்திரத்தில் அவர் பிறந்தார். மயிலுக்கு காரணமா இருக்கக்கூடிய கடற்கடையில அவர் பிறந்தபடினாலே கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்ற இந்த உத்தமமான பாசுரத்துல இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்கிறபடினால பக்தி விஷயத்துல இந்த பாசுரத்தினால நாச்சியார் பூரத்தாழ்வார் எழுப்புறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். மீண்டும் நாளைக்கு தொடர்வோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.